రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిధ్యం నిహతం తమః మగాయాం మగరే మాసే చక్రాంశం భార్గవోద్భవం మహీసారపురాదీశం భక్తిసారమహం భజే తులాశతభిషజ్జాతం మయూరపురికైరవాత్ మహాంతం మహతాఖ్యాతం వందే శ్రీనందకాంశజం ఇంతునై పదుమత్తలర్మగల్ తనక్కుమిన్బన్ இன்பன்னற்புவிதனக்கிரைவன் தன்துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கெல்லாம் வன்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி என்கிற உத்தமமான திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று வரைக்கும் மன்னாதன் வேதவல்லி நாச்சியார், தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய அழகிய சிங்கர், சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன், வேங்கடகிருஷ்ணன், பார்த்தசாரதி பெருமாள், ருக்மணி பிராட்டி, இவளுடைய வைபவங்களை எல்லாம் எதாமதியே அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இப்போது அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம், ஐந்து அமிர்தங்களிலே ஐந்தாவது அமிர்தமான தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய வரதன், கஜேந்திர வரதனுடைய அனுபவம். பெருமாள் மூலவர் இங்கே கஜேந்திர வரதனாக சேவை சாதிக்கிறார். அதாவது யானை முதலை வாயிலே அகப்பட்டு கொண்டு ஆதி மூலமே என்னை காப்பாத்து அப்படின்னு கூக்குரலிட்டு அபயம் கேட்டு அலறிய போது அரைகுலைய தலைகுலைய ஓடோடி வந்த பெருமாள் அந்த யானையை உடனே முதலையினுடைய பிடியிலிருந்து ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பதறிப்போய் வாரி அடித்துக் கொண்டு வந்த பெருமாள். பொதுவா கருடன் ரொம்ப வேகமானவர்னு சொல்றது உண்டு. சுப்பர்ணோ வாயு வாகனகா அப்படின்னு காத்தையே வாகனமா கொண்டு காத்த விடவும் வேகமா வரக்கூடியவர் கருடன் அப்படின்றது பிரசித்தி. அந்த கருடாழ்வானுடைய வேகமும் கூட பெருமாளுக்கு பத்தல. அங்க என் பக்தன் இத்தனை துடிச்சுட்டு இருக்கான், இத்தனை பொறுமையா போறேன்னுட்டு உன்னுடைய வேகம் எல்லாம் பத்தாது, இன்னும் வேகமா போனோம் அப்படின்னுட்டு கருடனையும் தூக்கி தொழில போட்டுண்டு பெருமாள் அரைக்குலைய தலைக்குலைய வந்தான் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி வந்தான் பெருமாள். ஆனா கஜேந்திர வரதனா சேவை சாதிக்கிறது எப்படி? கருட வாகனத்திலே கருடன் பேர்ல உட்கார்ந்துட்டுதான் பெருமாள் கஜேந்திர வரதனா சேவை சாதிக்கிறான் எப்போதும். ஏன்னா வரச்ச எப்படியோ வரும், வந்து காரியம் பண்ணணும்னா நமக்கு சௌகரியமா நிக்கவோ உட்காரவோ வேண்டாமா? ஆகையினாலே தன்னுடைய வாகனமான கருடன் பெயரிலே அமர்ந்து கொண்டு வழக்கம் போல கருடாரூடனாக கருடன் மீது ஏறிக்கொண்டிருப்பவனாக கருட சேவையிலே சேவை சாதிக்கிறான் கஜேந்திர ஆழ்வானுக்கு. அப்படி சேவை சாதித்து அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி அந்த யானையினுடைய துயரத்தை நீக்கி அது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து எதுக்காக அந்த யானை போராடித்தோ அந்த தாமரை புஷ்பத்தை அந்த மகா பாகவதனான யானையானது எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த யானைக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்தார்.